பொய்யே பொய்யே, பூவைய ஜாடையும் பொய்யே பொய்யே, கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே, அழகு என்பதும் மெய்யே மெய்யே, ஆசை என்பதும் மெய்யே மெய்யே, கழகும் நோக்கமும் மெய்யே மெய்யே, உங்கள் பாஷை ஒன்றுதான் பொய்யே பொய்யே, புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. நீல கண்கள் தாமரை போல் சிவப்பது போது, மங்கையின் மடியிலே புரளும் போது, ஆயிரம் பொய் சொன்னால் காரியமாகும், அந்த நாளில் அது தானே காவியமாகும், அழகு என்பதும் மெய்யே மெய்யே, ஆசை என்பதும் மெய்யே மெய்யே, அழகும் நோக்கமும் மெய்யே மெய்யே, உங்கள் பாஷை ஒன்றுதான் பொய்யே பொய்யே, புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. தோன்றியது முத்தமிழ் சங்கம், பொன்னிலே தோய்த்தெடுத்த பூவைய ரங்கம், வைக்கும் வாடல் அரங்கம், நிலவு காண்பதற்கு தேடுது நஞ்சம், வானிலவின் கீழிருந்து வாடுது மஞ்சம், புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் ஜாடையும் பொய்யே பொய்யே, கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே, புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே.